श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये जयत्याश्रितसन्त्रासध्वान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः श्रीशैलवंशात्मपितामहस्य श्रीवासदूरेः करुणैकपात्रम् श्रीदेवनाथार्यकपात्रबोधम् रामानुजार्यम् गुरुवर्यमीडे श्रीमच्छीशीलवंश्यादनकगुरुमणेः नीलमेकदूरेः तातात्स्नेहादवाप्तश्रुतिशिखरयुगम् साङ्गविज्ञानपूर्णम् श्रीवासात् तातसूरेः निजपितृसहजातमन्त्रप्रधानम् श्रीमन्नारायणाख्यम् शतमुखकुलजम् भावये याजूकम् पितामहस्यापि पितामहाय प्रातेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशीलपूर्णाय नमो नमस्तात् भरताय परन्नमोऽस्तु तस्मै प्रथमोदाहरणाय भक्तिभाजा यदुपज्ञमशेषतः पृथिव्याम् प्रतितो राघवपादुका प्रभावः पूजन्तम् राम रामेति मधुरम् मधुराक्षरम् आरुह्य कविता शाखाम् वन्दे वाल्मीकिलम् वाल्मीके मुनिसिंहस्य कविता वनचारिणः चिन्नम् रामकथानादङ्को नयाति पराङ्गतिम् यपि बन्धम् सततम् रामचलितामृतसागरम् मतृप्तस्थम् मुनिम् वन्दे प्रातेतसमकल्मषम् गोष्पदीगतमाराजिम् मशकीगतराक्षसम् रापायण महामाला रत्नम् वन्दे नीलात्मजम् अञ्जनानन्दनम् वीरम् जानकी शोकनाशनम् कपीशमक्षहन्तारम् वन्दे लङ्काः भयङ्करम् मनोजवम् मारुततुल्यवेगम् जितेन्द्रियम् बुद्धिमताम् वरिष्ठम् वातात्मजम् वाणरजोतमुख्यम् श्रीरामदूतम् शिरसा नमामि उल्लङ्घ्य सिन्धो सलिलम् सलीलम् यश्लोकवह्निम् जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लङ्काम् नमामि तम् प्राञ्जलिराञ्जनेयम् माञ्जनेयमतिपाटलाननम् काञ्चनात्रिकमनीय विग्रहम् पारिजात तरुमूलवासिनम् भावयामि बहुमाननन्दनम् यत्र यत्र रघुनाथकीर्तनम् तत्र तत्र यदमस्तकाञ्जलिम् बाष्पवादि परिपूर्णलोचनम् मारुतिम् नमत राक्षसान्तकम् वेदवेद्ये परे पुंसि जाते रजरसात्मजे वेद प्रादेत सादासीते साक्षात् रामायणात्मना तदुपगत समास सन्धियोगम् सममधुरोपनुतार्थवाक्यबद्धम् रघुवर चरितम् मुनि प्रणीतम् दश शिरसश्च वधन् निशामयत्वम् श्रीराघवम् दशरथात्मजमप्रमेयम् सीतापतिम् रघुकुलान्दयरत्नदीपम् आजानुबाहुमरविन्ददलायताक्षम् राहुम् निजाचर विनाशकरम् नमामि वैदेही सहितम् सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वादयति प्रभञ्जनसुते सत्त्वम् मुनिभ्यः परम् व्याख्यान्तम् भरतादिभिः परिवृतम् रामम् भजे श्यामळम् श्रीसीतालक्ष्मणभरतशत्रुघ्न हनुमत्समेत श्री रघुनन्दनपरब्रह्मणे नमः. சீதா பிராட்டியினுடைய ஒரு பதிவிரத தர்மத்தை இனி பார்க்க போறோம். ராவணன் சீதா பிராட்டியே நினைச்சிட்டு இருக்கான், ஒரு காம மோகிதனாக இருந்துட்டு இருக்கான், காமத்தினால மோகத்தை அடைஞ்சவனாக இருந்துட்டு இருக்கான். அவனுக்கும் படுத்துட்டா தூக்கம் வரல. நாம என்னைக்கு சீதா சீதையை நாம அடைய போறோம், நம்ம அனுபவிக்க போறோம்னு இதையே நினைச்சுட்டு இருந்துட்டு இருக்கானா. அப்போ ஒரு மின் தூக்கம் தூங்கியாச்சு, அப்புறம் எழுந்து வரானா. அதுவும் தத்தோதீதத்ரியாமாயாம் த்ரியாமாயாம் தசானனா அதீத த்ரியாமாயாம் த்ரியாமாயாம் தசானனஹா. த்ரியாமா என்று ராத்திரிக்கு பேரு. அந்த ராத்திரி ஒவ்வொன்றும் நாலு யாமங்களை கொண்டது. ராத்திரிய நாலா பிரிக்கிறார். நாலா பிரிச்சு ஒரு யாமம்னு சொல்லி கணக்கு சொல்லி சொல்றது. அப்போ அந்த 12 மணிக்காலம் 3 மணிக்காலம் ஒரு யாமமாக ஆறுது. அந்த 3 யாமம் போயிடுதான் 4வது யாமத்துல அங்கேருந்து வரானா. தத்தோ தீத த்ரியாமாயாம் த்ரியாமாயாம் தசானனா. அந்த சீதா பிராட்டியே நினைச்சிருந்து அங்கேருந்து ஓடி வரானா. அவ வரச்சே அந்த பிம்மால வேலையில அந்த லங்கையில வேத கோஷம் கேட்கறதான். சுஸ்ராவ பிரம்ம கோஷானு தவிராத்திரே பிரம்மரட்சசாம். பிரம்மரட்சசுக்கெல்லாம் இருந்துருக்கு, பிராமணாளா இருந்துருக்கு, அவள்லாம் ஒரு பாப விசேஷத்தினால ராட்சசாலா போயிட்டாள். அவள்லாம் வேதாத்தியனம் பண்ணுவான், வேதத்தையே சொல்லிட்டு இருந்துருக்காள். அவ வேதத்தை சொல்லிட்டு இருக்கிற சப்தம் விராத்திரே, விராத்திரம்னாக்க இந்த வெளியர் கால பொழுது இருக்க அதுக்கு விராத்திரம்னு பேரு. அந்த சமயத்துல இவெல்லாம் சொல்லிட்டு இருக்கா, இதெல்லாம் காதல கேக்குறதான். அவன் சீதா பிராட்டியின் வரச்சே சாதாரணமா வரலையா, எல்லா ஆபரணங்களையும் பூண்டு கம்பீரமா வரணும்னுட்டு வரணும். சர்வாபரணைத்தமாநகைர் விவிதைர் ஜுட்டாம் சர்வ புஷ்ப பலோபகை. நிறைய வாசன திரவியங்கள்லாம் போட்டு நல்ல உடம்பெல்லாம் குங்கும் பூசிண்டு கம கம கமன்னு வாசனையோட வந்துட்டு இருக்கான். அவன் அவனோட கூட அவனுக்கு ஸ்துதி பாடக்கூடிய ராட்சச ஸ்திரீக்கள்லாம் வரலாம். அவன் பின்னாடி குலஸ்திரீக்கள்லாம் வரலாம். அவனுடைய மனைவியாக இருந்துட்டு இருக்கிறவர்கள் குலஸ்திரீக்களா எத்தனை பேர் இருக்காளோ அத்தனை பேரும் வரலாம். சச்ச காம பராதீனஹா பதிஸ்தா சம்மஹாபலஹா சீதாசக்தமனா. சீதையின் இடத்திலேயே மனசு ராவணனுக்கு. நாம எப்ப சீதை அடைய போறோம், நாம எப்ப சீதை அடைய போறோம் அதையே நினைச்சிட்டு இருக்கான. அதையே நினைச்சிட்டு இருக்கிறதுனால நட தளர்ந்து போறதாம். மந்தா மந்தஞ்சித கதிர் பபௌ. அவன் மந்த பானங்கள்லாம் பண்ணினா அந்த பானங்கள்லாம் இவனுடைய புத்திய கெடுத்துட்டதுனால இவனுக்கு நட கம்பீரமா வரலையாம். இப்படி அவன் வந்துட்டு இருக்கான். அவன் வர வரத்தை பாக்குறா சீதா பிராட்டி பாக்குறா. இந்த இடத்துல தந்த தர்ஷ மகா தேஜா தேஜோவந்தம் மகா கபிஹி. சீதா பிராட்டி அப்படியே நடுங்குறா. இதையும் பாக்குறா, அந்த ராவணனையும் பாக்குற. அந்த மரத்து மேல இருந்துட்டு சிம்சுபா விரட்சத்து மேல இருந்துட்டு ஹனுமார் பாக்குறேரா. ராவணோ எம் மகாபாஹோ இது சஞ்சிஞ்சவானரஹாம் சோயமேவ புராஷேதே புறமத்தே கிருஹோத்தமே. இப்போ நம்ம கொஞ்ச நேரம் என்ன பார்த்தோமே, ஒரு பெரிய ஒரு அரண்மனையில ஒரு அந்தப்புறத்துல பெரிய ஒரு படுக்கையில புஷு புஷுன்னு மூச்சு விட்டுண்டு 10 தலையோட பட்டுந்தானே, அந்த ராவணன் தான் தோ இங்க வரான் என்று பாக்குறான். அப்போ பார்த்த உடனே சரி இதுக்கு மேல என்ன நடக்கிறதுன்றத நாம நல்லா கவனிச்சு பார்ப்போம்னு தீர்மானம் பண்ணிட்டேரான். அந்த இலைகளோட இலைய அப்படியே மறைஞ்சுட்டேரான். ஒரு குரங்கு இருக்குன்றதே தெரியாதபடி அதுல மறைஞ்சுட்டு அங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கேரான். அனுமா மேல என்ன இருக்கிறதுன்னு பாக்கணும்னு. அப்ப சீதா பிராட்டி பாக்குறாள் அவர் எப்படி இருக்கான்றது பாக்குறாள். பிரவே பதவராரோஹா பிரபாதே கதலீயதா ஊருப்யா முதரம் சாத்யா பாஹுப்யாஞ்ச பயோதரௌ உபவேட்டா விசாலாட்சி ருததீவர வர்ணினி. அந்த சீதா பிராட்டி ஒரு பெரிய புயல் காத்த அடிச்சாக்க வாழை மரங்கள்லாம் எப்படி வேரோட பேத்து போகுமோ அந்த மாதிரி ஆடறாளாம். உடம்பு நடுங்கிறதான் சீதா பிராட்டிக்கு. இவனை பார்த்த உடனே நமக்கு இப்படிப்பட்ட ஒரு துர்தசையா என்பதாக, எப்பேற்பட்ட வீரன் ராமன், எப்பேற்பட்ட வீரன் லக்ஷ்மணன், ஒரு முகூர்த்த காலத்துல 14,000 ராட்சசாலும் இருந்து அழித்தவராக இருந்திருக்கிற மகாபிரபு அவருடைய மனைவியா இருந்து இந்த ராட்சசனுடைய வீட்டுல ராட்ச லங்கையில அசோகவனத்துல இவன்லாம் வந்து நம்மளை பார்க்கும்படியாக இதுவும் ராத்திரி வேளையில வந்து பார்க்கும்படியான ஒரு நிலையா என்று மனசுல நினைச்சு வேதனைப்பட்டு உடம்பெல்லாம் ஆடுறதா அது வாழை மரம் சூறாவளி காத்துல எப்படி ஆடுமோ அந்த மாதிரி இருந்திருக்கான் சீதா பிரவாட்டி. உபவிட்டா விசாலாட்சி ஊருப்யா முதரம் சாத்திய பாகுப்யாஞ்ச பயோதரம். தன்னுடைய மார்பகத்தை கையால முடிகிறாள், தன்னுடைய உதரத்தை வயற அப்படி ரெண்டு தொடையாலையும் அப்படியே சேர்த்து அப்படியே இது பண்ணிட்டு வயர் தெரியாதபடி பாக்குறாளாம். இது ராமச்சந்திர பிரபு அவன் அனுபவித்த இந்த சரீரம் இன்னும் தன் கண்ணுல படக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இப்படி பண்றாளாம். அன்னைக்கு என்ன பண்ணா சீதா ராமனும் தூக்கிட்டு வந்தானே, ராவணன் தூக்கிட்டு வரச்சே அப்ப என்ன பண்ணான் அப்படின்னா, அப்போ அனிச்ச அவளா வேணும்ட்டு நடந்தது இல்ல, அது ஒருத்தருடைய ஒரு பலாத்காரத்துல நடக்கிட்டு இவளால ஒன்னும் பண்ண முடியல. இப்ப அவன் எதிர நேரம் இருந்துட்டு பார்த்தாள்னாக்க இது தானே தப்பு பண்றதா ஆயிடுமா, ஆகையால பயந்துண்டு அப்படியே நடு நடுங்கிட்டு உடம்ப ஒடுக்கிண்டு அங்க உக்காந்துட்டு இருக்காளாம். தசக்ரீவஸ்து வைதேகிம் ரட்சிதாம் ராட்சசீ கணை ததர்ஷ தீனாம் துக்கார்த்தாம் நாவும் தன்னாமி வர்ணவே பத்ராமி வர்ணவே. தசக்ரீவ ராவணன் பாக்குறானா இந்த மொத்த ராட்சசி கூட்டங்கள் இருந்துருக்கு, அத்தனை ராட்சசி கூட்டங்கள் நடுவுல சீதா பிராட்டி இருந்துருக்கா அப்படியே தீனையா இருக்கா. அவளை பார்த்த உடனேயே என்னடா இது பாவம் இப்படி போய் இருந்துருக்காளே, எத்தனத்துக்கு இந்த மாதிரி ராமனை போய் நினைச்சுட்டு இருக்கணும் அவ்வோ, அவளை விட்டுட்டு தம்பாட்டுக்கு இருந்துட்டு போலாமே, இவள் என்னோட இருந்தாள்னா இப்ப அந்த புறத்துல இருந்துட்டு போறோம், மந்தோதரிய கூட அனண்ட பக்கம் தள்ளிட்டு நான் என்னோட இவ்வளவுதான் நான் வச்சுட்டு இருக்க போறேன் நானே. விருத்தசீலே குலே ஜாத்தாம் ஆச்சாரவதி தார்மிகே இவள் சீதப்பிராட்டி இருக்கிற நிலைய வால்மீகி பகவான் சொல்ற. இவ எப்படி இருக்கான்னா ஒரு நல்ல ஆச்சாரமா இருந்திருக்கிற ஒரு குலத்துல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு ஆத்துலதான் எப்படி நித்தியமா இருந்திருக்கான்னா காலங்காத்தால சீதாமாடி தன்னா வந்து இடம் பண்ணி சாதம் போட்டு எச்ச புரட்டி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு குடும்பம் அது. அப்பா பெரிய பிரம்மவித்தா இருந்து பேர் அவர் நித்தியம் நித்திகர்மாக்கள்ல ஒரு அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கவர் அப்பேற்பட்டவரா இருந்து இருக்கிற ஒரு குடும்பத்துல இருக்கிற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறாளாம். யாரு கல்யாணம் பண்ணி கொடுக்கறான்னா யாருக்கோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், என்ன பண்ணி கொடுக்கறதுன்னா சரி ஏதோ இந்த பையன் ஆட்டா இவன் நல்ல பையன்னு சொன்னாடா, யாரோ சொன்னா சொன்ன உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா. அந்த பையன் சந்தியாவந்தனம் கூட பண்றது இல்லையா, பிராணாயாமன்னு சொன்னாக்க பிராணாயாமமா அது என்னது தெரியலையேன்னா ஓம் பூன்னு சொல்லுங்கன்னா போறோம்னா அது ஓம் பூன்னு சொல்லிட்டு தெச்சிடுவேன் அவ்வளவுதான், மூக்க பிடிக்கிறதா காதை பிடிக்கிறதான்னு தெரியாதவனா, அப்படிப்பட்ட ஒரு பையனா அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா. அவாசத்துல எப்படி இருந்துருக்குன்னு பார்த்தா டேபிள் சாப்பாடும் எதுவுமா இருந்துருக்கான். இது எச்சப்பரட்டுறது சாணி அப்படின்றது எல்லாம் எங்க இருக்குன்னு தெரியாதான், சாணி அப்படி ஒண்ணு உண்டான் அதெல்லாம் என்னத்துக்கு கொண்டு வருது, சுத்தி பண்றதுன்றதெல்லாம் என்ன பண்ணு அதெல்லாம் இங்க கிடையாது, அதெல்லாம் வழக்கமே இல்லையேன்னா. அந்த 10 பாத்திரத்துக்கும் மீதி பாத்திரத்துக்கும் வித்தியாசம் தெரியாத எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்காளாம், எச்சல்னு என்னன்னு தெரியாதான். அப்ப போனாள்னாக்க அவளுக்கு அங்க உட்காந்து சாப்பிடுறதுனாக்க எவ்வளவு அருவறுப்பா இருந்துட்டு இருக்கும், அந்த மாதிரி இருக்கான் சீதா பிராட்டிக்கு. நினைச்சு பாத்துக்கோங்க என்ன மாதிரி திருஷ்டாந்தம், அது அப்படியே பிரத்யக்ஷமா சொல்றாரு. அது விருத்தசூலே விருத்தசீலே குலே ஜாதாம் ஆச்சாரவதி தார்மிகே புன சம்ஸ்காரமா பண்ணாம் ஜாதாம் இவச்ச துஷ்குலே. பெண்களுக்கு ரெண்டு பிறப்பு, புருஷாளுக்கு ரெண்டு பிறப்பு. புருஷாளுக்கு இரண்டாவது பிறப்பு உபநயனம், பெண்களுக்கு கல்யாணம் தான் உபநயன ஸ்தானம். ஆகையால அந்த கல்யாண ஜாத்தாமிவ துஷ்குலே, இப்பேற்பட்ட ஒரு துஷ்குலத்துல பிறந்தாருனாக்கா, இப்படி ஒரு துஷ்குலத்துல கணக்கு கல்யாணம் பண்ணிட்டான்னாக்கா அவன் மனசு எப்படி வேதனைப்படுமோ அப்படி வேதனைப்படுறதுன்ற வால்மீகி. இதெல்லாம் திருஷ்டாந்தம் சொல்றதுன்னாக்கா அவர் தான். நம்ம நினைச்சு பார்த்தாதான் தெரியும், நம்ம பசங்களை எங்க கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோமோ, நாம அதுகள் என்ன வேதனைப்பட போறதோ தெரியல. மாந்திரிப்பா நாகநாதோரும் கூகமான தனோதரம் அதர்சனமிவாத்மானம் பயான்நேதும் துவமிச்சசி. பெருமாள் சொல்றேன், ராவணன் சொல்றான், சீதை நீ என்ன என்னத்துக்கு என்ன பார்த்து இப்படி பயப்படுற நீ? மாந்திரிட்வாங்கநாதோரு குஹமான தனோதரம், இப்படி உடம்ப ஒடுக்கிண்டு மார்பகத்தையும் வயத்தையும் இப்படி மறைச்சிக்கிறியே சீதை, நீ என்னத்துக்கு இந்த காரியத்தை நீ பண்ற? அதர்சனம் இவாத்மானம் பயான் நேதும் துவமிச்சதி. காமயே துவாம் விஷலாட்சி பகுமன்ய ஸ்வமாம் பிரியே சர்வாங்க குண சம்பன்னே சர்வலோக மனோஹரே. ராவண சொல்றான், உன்னை பார்த்தா அந்த அழகுல மூழ்கி மூச்சை அடையாதவாள் யாருமே இருக்க மாட்டான். திரௌபதியினுடைய அழக பத்தி சொல்லும் பொழுது மகாபாரதத்துல சொல்ற, திரௌபதிய குளிப்பாட்டி விடுறலாம் பெண்கள்லாம், அந்த குளிப்பாட்டி உடைச்சே அந்த பெண்கள்லாம் நினைச்சுக்கிறாளாம் நாமெல்லாம் ஆம்பளையா பறக்காத போயிட்டோமே என்பதாக, அவ்வளவு அழகா இருந்துட்டு இருக்காளாம். சீதா பிராட்டிய பார்த்தாள்னாக்க அவளுடைய அழகுல யாருதான் மோகிக்க மாட்டான். அப்படி இருந்துட்டு இருக்கிற நீ ஒரு சர்வாங்க, சில பேர் பார்த்தோமானாக்க மொத்தமா பார்த்தா நன்னா இருப்பா, கிட்ட போச்சு இது கண்ணு பொட்டு கண்ணா இருந்துட்டு இருக்கும், மூக்கு ஒரு மாதிரி நீள மூக்கா இருந்துட்டு இருக்கும், ஏதோ ஒரு மாதிரியா இருந்துட்டு இருக்கும், ஒன்னு ஒன்னா இருந்துட்டு இருக்கும், கிட்ட வரச்சே அந்த மாதிரி இல்ல. இது சமுதாய சோபை பிரத்யங்க சோபைன்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான சோபையோடையும் நீ விளங்குற நீ, அப்படி இருந்துட்டு இருக்கிற உனக்கு நான் உன்னையே நான் மோகிச்சுட்டு நான் உன்னிடத்தையே விரும்பி நான் வந்திருக்கேன் நானு. ஆகையால என்ன நீ கணவனாக ஏத்துட்டேனாக்க என்னுடைய அந்தப்புறத்துல நீ இருக்கிறதா நீ தீர்மானம் பண்ணா உனக்கு எல்லா சௌக்ஷமும் வந்துடும் என்று சொல்ற. இப்ப கொஞ்ச நாள் முன்ன நான் சொன்ன மாதிரிதான், தர்மானுஷ்டானம் பண்ணவாளுடைய ஒரு மனைவியாக இருந்துட்டு இருக்கச்சு, இப்படி ஒரு ராட்சசனுடைய ஒரு அந்தப்புறத்துல அவனுடைய படுக்கையில இவள் சேர்றதுக்கு பாகம் கொள்வதற்கு இவள் மனசு ஒப்புமா என்று ஒரு கேள்வி வருது. அதுக்கும் ராவணன் பதில் சொல்றான், நானும் தர்மானுஷ்டானம் பண்றவன் தான், நீ என்னடா தர்மானுஷ்டானம் பண்ற? ராட்சசனுக்கு ஒரு தர்மம் இருந்துட்டு இருக்கு, மனுஷனுக்குன்னு ஒரு தர்மம் இருந்துட்டு இருக்கு, தேவதைகளுக்குன்னு ஒரு தர்மம் இருந்துட்டு இருக்கு, எனக்கு ராட்சசனுக்கு உண்டான தர்மத்தை நான் பண்றேன் நானு. ராட்சசனுக்கு உண்டான சுதர்மோ ரட்சசாம் பீரோ சர்வதைவன சம்சய ராட்சசாளுக்கு தர்மம் என்ன தெரியுமோ, விரும்பாத இருக்கச்சேயே பிறன் மனைவிய அனுபவிக்கிறது இருக்க, அதுதான் ராட்சசாளுக்கு தர்மம். அதே மாதிரி அந்த பிறன் மனைவி ஆயிற்று வந்து தன்னுடைய அந்த புறத்துல வச்சுக்கிறதும் இருக்க, அதுவும் ராட்சசாளுடைய தர்மம் தான். அந்த தர்மத்தை தான் நான் பண்றேன். ஆகையால நீ பரஸ்ரீகவனம் நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு நீ நினைச்சுக்காத அப்படின்னா, தேவி நேக பயங்காரியம் மயி விஸ்வதி பிரியே பிரணயஸ்வஜதத்வேன மைவம் பூஷோகலாலசா. தேகி விஸ்வசி, என்னிடத்துல ஒரு விசுவாசம் வை, நான் உன்னையே நான் விரும்புறவனாக நான் இருந்திருக்கேன், உனக்கு எப்பேற்பட்ட ஒரு சிரேயசு வருமோ அவ்வளவு சிரேயசும் வரும்படியாக அலங்காரம் பண்ணிக்கணுமோ, எத்தனை பேர் உனக்கு தாத்தியாக இருக்கணும் நினைக்கிறியோ, மூணு லோகத்துல இருக்கிறவாளும் வந்து உன் கால விழுவா, அப்பேற்பட்ட பெருமையை நான் ஏற்படுத்துறேன் நீ என்ன விரும்பினே. மயிலல்லே யதா சுகம் துவம், யதாசுகம் மயி லல, இதெல்லாம் அந்த சப்தாலங்காரத்தை பார்க்கணும். என்னிடத்துல நீ சந்தோஷமாக இருந்தன்று. அப்ப சீதா பிராட்டி சொல்ற, மந்த ஸ்வரத்துல சொல்றாளாம் மல்ல சொல்றாளாம். பிரத்யுவாச சனைஹி அந்த ஸ்வரத்துல சொல்லச்சேயும் மல்ல சொல்றா. சொல்லச்சே எப்படி சொல்றானா, திருணவம் சிந்தயந்தி வாரோஹிமேபதிம் விரத. அந்த ராபபிரானியே நினைச்சுண்டு சொல்றாளாம், மகா பதிவிரத சிந்தயந்தி வராரோஹம் பதிமேப. சாட்சாத் ராமனையே நினைச்சிருக்கான். உடம்பு நடுங்கிறதாம், நடுந்துட்டே சொல்றாளாம். இவன் பார்க்கறதெல்லாம், ராவணன் பார்க்கறதெல்லாம் சீதையனுடைய உடம்ப, ஆனா சீதை நினைக்கிறதும் சீதையனுடைய மனசு முழுக்க ராமனிடத்துல இருந்துட்டான். அந்த ராவணனை ஏறெடுத்தும் பார்க்கலையா சீதா பிராட்டி. திருணமந்தரதகிருத்வாம், அங்க ஒரு துரும்பு இருந்துருக்கா, அந்த துரும்ப அப்படி கீழே நடுவுல இவா ரெண்டு பேருக்கும் நடுவுல போட்டுட்டு பேசுறாடா. திருணமந்தரதகிருத்வாம் பிரத்யுவாச சுஜசிந்தாம். இந்த திருணமந்தரதகன்றதுக்கு என்னவா வியாக்கியானம் பண்ணிருக்காரு, எவ்வளவு வியாக்கியானம் கேட்கிறமா பார்க்கணும். ராவணன் அந்த துரும்ப நடுவுல போட்டதுக்கு காரணம் என்னன்னா, முதல்ல ஒரு மரியாதையோட நடந்துக்கிறதா நினைச்சுக்கிறாளாம். ராவணன் ஒரு ராஜாவா இருந்திருக்கான், ராஜாவா இருந்தாருனாக்கா அவனுக்கு ஆசனம் போடணுமே, ஆசனம் போட்டுதான் அவனை உட்காந்து வைக்கணும். ஆகையால அந்த கொடியவனாக இருந்தானா கூட இந்த ராவணனை வந்து பார்த்துட்டு அவனுக்கு ஒரு ஆசனம் போடுற மாதிரி போட்டு அந்த திருணத்தை போடுறானா. அந்த வார்த்தைக்கெல்லாம் வந்து என்னன்னாக்க, உனக்கு ஆசனம் அன்னம் உதக்கம் தேயம், அவனுக்கு வந்தவனுக்கு எப்பவும் வந்து உட்காரத்துக்கு இடம் கொடுக்கணும், அவன் தாகமா இருந்தான்னாக்கா அவனுக்கு தீர்த்தம் கொடுக்கணும், சாப்பிடறதுக்கு சாதம் கொடுக்கணும், இதெல்லாம் பண்ணணும். ஒண்ணும் இல்லாட்டா கூட என்ன பண்றது, அங்க நமக்கு என்ன கிடைக்கிறதோ அதை போடுறது, அந்த மாதிரி இவன் ராஜான்னு நினைச்சிட்டு அந்த ஒரு ஏதோ நாம நல்லதன வார்த்தை சொல்லி இவனை திரும்பி அனுப்பிக்கலாம்ன்ற ஒரு எண்ணத்தோட நினைச்சிட்டு அந்த துரும்ப இருக்கிற திருணத்தை போட்டா அப்படின்னு ஒன்னு சொல்லலாம். இன்னொன்னு என்னன்னாக்க, ராவணனை பொறுத்த வரைக்கும் திரும்ப நடுவே போட்டதுக்கு காரணம் சீதா பிராட்டி மகாபதிவிரதை. அந்த மகாபதிவிரதையாக இருந்திருக்கச்சு இவள் ராவணன் இடத்துல நேர பேசுறதுக்கு விரும்பலையாம். இந்த முகத்தை ராமனுடைய முகத்தோட பேசணும், ராவணோட தான் பேசலாமே தவிர ராட்சசனோட பேச முடியாது. அன்னைக்கு பேசினாலே ராவணன் வந்து சன்னியாசிய வரைச்சே பேசினாள், என்ன அவ சன்னியாசி வேஷம் போட்டு வந்தா சீதா பிராட்டிய நினைச்சா சன்னியாசின்னு பெரியவாளுக்காக. அப்பவும் அவ பேசறதுக்காக தனியா இருந்ததுனாலதான் பேசினா, அவ எட்டி எட்டி பார்த்துட்டேதான் இருந்தா, ராமலட்சுமணன் வராளா வராளான்னு தான் பார்த்துட்டுதான் இருந்தா. ஆகையால இவளை பொறுத்த வரைக்கும் அந்த ராவணன் முகத்துல முழிக்கிறதுக்கு விரும்பலையா, அதுக்காக அந்த ஒரு புள்ள ஒரு துரும்ப எடுத்து நடுவுல போட்டா அதை பார்த்துட்டு சொல்லி சொன்னா. திருணமந்தரதகிருத்வான், ராவணா நீ என்ன பண்ணிட்டு நீ என்ன அழைச்சு வந்திருக்க தெரியுமா என்ன சொன்ன, ராமர் கணக்கு ஆசிரமத்துல இருக்கச்சேயே நீ என்ன தூக்கிட்டு வந்திருந்தியானா, நீ இவ்வளவு நாய் நீ சொன்னீங்க, நான் இவ்வளவு லங்கைக்கெல்லாம் ஐஸ்வர்ய தேவர்கள்லாம் என் காலங்கீழ இருந்துட்டு இருக்கான்னு சொன்னீங்க, இதெல்லாம் நான் நம்பலாம். ஆனா ஏமாத்தி மாரீசனை கொண்டு ஒரு மிருகமா இருக்க சொல்லி ராவண ஆசிரமத்தை விட்டு வெளியில போக வச்சு அவனையும் மாரீசன் இடத்துல ஹதீதே ஹலக்ஷ்மணான்னு சொல்லி ஒரு ஆத்தமான ஒரு ஸ்வரத்தை ஒரு வார்த்தைய சொல்ல வச்சு லட்சுமணரும் போன பிற்பாடு அப்போ பிக்ஷு வேஷம் போட்டுண்டு ஒரு சன்னியாசி வேஷம் போட்டுண்டு நீ இங்க வந்து என்ன தூக்கிட்டு வந்திருக்க, நீ உன்னுடைய செயல் ஒரு புல்லு கூட சமானமாகாது உன்னுடைய செயலுக்குன்னு சொல்லி, ஒரு துரும்பு கூட செயல் இல்ல உன்னிடத்துல, அவ்வளவுதான் மரியாதை எனக்குன்னு சொல்றாளாம். திருணமந்தரத்குருத்வான். சரி, இன்னொன்னு பாக்கணும் இதுக்கு அர்த்தம். திருணமந்தரத்குருத்வான் அப்படின்னா திருணம் இருந்துட்டு இருக்க, இது சேத்தனமா அச்சேத்தனமான்றது பாக்கணும். அது புல்ல வந்து ஒடிச்சு போட்டு நடுவில் போட்டா அது அச்சேத்தனமா இருக்கும். அந்த அச்சேதனம் மாதிரிதான் நீயும் ஒரு அச்சேதனம் தான். இந்த அச்சேதனத்தோட பேசுற மாதிரிதான் இருந்துட்டு இருக்கணும் அப்படின்னா திருணம் அந்தரதக்ருத்வம் அப்படின்னா அவன் மனசுல உன்னை புல்லுக்கு சமமா கூட நான் மதிக்கலன்னு தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த புல்ல இப்படி போடுறாளாம். திருணம் அந்தரதக்ருத்வம் இப்படி பண்ணவள் அவ என்ன சொல்றான் பேசுறா. பிரத்யுவாச சுஜிஸ்மிதா, பிரத்யுவாச திரும்பி சொன்னா பதில் சொன்னா. அந்த பதில் சொன்னான்னாக்க பதில் அஃபர்மேட்டிவா இருக்கலாம் நெகட்டிவாவா இருக்கலாம் ரெண்டும் இருக்கலாம். இவளுடைய பதில் எப்படி இருக்கு எடுக்க செய்ய யாரும் நினைச்சுக்க கூடாது. இவன் கேட்டது இவனுடைய ரெக்வஸ்ட் தானே, நீ எனக்கு வந்துடு என்னோட நீ கணக்கு சந்தோஷமா இருந்து எனக்கா நீயும் சந்தோஷமா இருக்கலாம் உன்ன சேர்ந்தவாளும் சந்தோஷமா இருக்கலாம் சொன்னாலோ அதையில அது அது அங்கீகாரம் பண்றதா இருக்குமா அப்படின்னா எடுக்கச்சேயே சொல்லிடா அது நெகேஷன், அங்கீகாரமே இல்ல உனக்கு எதிராக தான் நான் எந்த காரணத்தை கொண்டும் உன்னோட நான் பேர மாட்டேன் என்பது சொன்னது. பிரத்யுவாச அவ் பதில் சொன்ன பிரத்யுவாச என்பதாக திருணம் அந்தரதக்ருத்வா பிரத்யுவாச. அவள் பதில் சொல்றது இவனோட நேருக்கு நேர் வார்த்தை பேசுறதுக்கு விரும்பலையா, அதுக்காக திருணம் அந்தரதக்ருத்வா பிரத்யுவாச. நீ சொன்னையே உபதேசம் பண்ணையே இது ராட்சச தர்மம்னு சொன்னையே, அது ராட்சச தர்மம் இல்ல, ஆகையால இந்த தர்மத்தெல்லாம் எனக்கு உபதேசம் பண்ணாதே என்பதாக சொல்லுகின்ற. பிரத்யுவாச சுஜிஸ்மிதா, சுஜிஸ்மிதா அப்படின்னா பரிசுத்தமான சிரிப்பை உடையவள் என்பதாக. இந்த பரிசுத்தமான சிரிப்பு இங்க ராவணன் எதிர சிரிச்சுட்டு இருக்காளா இவோ இல்ல, அவளுடைய இயல்பு அவள் எப்ப சிரிப்போ அப்படின்னா ராமனோட இருக்கச்சேதான் ஒரு சிரிப்பு அவளுக்கு வரும், மீதி சமயத்துல அவளுக்கு சிரிப்பு வராதான். ஆகையால சுஜிஸ்மிதா இந்த லங்க அவளுக்கு உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காளா இவன் என்னமோ அந்த அந்த ஒரு எண்ணம் வரதான், அது வெளியில காண்பிக்காத ஒரு சிரிப்பு. இவன் என்னமோ நம்மள போய் இப்படி எல்லாம் சொல்லி ஏமாத்தி தன்னுடைய ஐஸ்வர்யத்தை காண்பிச்சு தன்னுடைய புஜபல பராக்கிரமத்தை காண்பிச்சு தன்னை அழிச்சுண்டு போயிடலாம், தன்னை வந்து தன் வசமாக சீதா பிராட்டிய தன் வசமாக ஆக்கிக்கலாம்னு நினைக்கிறான் இவன். இது நடக்க போறதில்ல, லங்கையே அழிய போறது, அதை தெரிஞ்சுக்காத இவன் இந்த வார்த்தையை பண்றான்னு அவ மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாளாம். அது சுஜிஸ்மிதா என்பதனால சொல்லப்படுகிறது. இந்த லங்கைஸ்வரியம் விபீஷண வசமாக ஆக போறதுன்றத தெரிஞ்சுக்காத இருந்துட்டு இருக்கான் இவன். தான் தான் எப்பவும் எத்தனை காலத்திலயும் ராஜாவா இருக்க போறதாக நினைச்சிட்டு இருக்கான், இன்னும் 2 மாசம் தான் இதுக்கு இவனுக்கு ராஜ பதவி, இத தெரியாத வந்துட்டு இருக்கானேன்னு சொல்லி அவ மனசுல நினைச்சுக்கிறாளாம். இது நமக்கு இவையினுமோ பெரிய ஐஸ்வர்யத்தை சொல்றான், பெருமாள் எனக்கு கொடுத்திருக்கிற ஐஸ்வர்யத்தை காட்டல அதுக்கு முன்ன இந்த ஐஸ்வர்யம் போய் நிக்குமா என்று நினைக்கிறாளாம். இதனால அவளுக்கே மனசுல ஒரு சிரிப்பு வருதாம். திருணமந்தரதக்ருத்வா பிரத்யுவாச சுஜிஸ்மிதா நிவர்த்தய மனோமத்தா ஸ்வஜனே பிரியதாம் மனஹா. என்னிடத்துல உனக்கு இருக்கிற எண்ணத்தை நீ விட்டுடு, என்ன அனுபவிக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் நீ விட்டுடு என்று சொல்ற. ஏன் ஸ்வஜனே பிரியதாம் மனஹா, நான் உனக்கு ஏற்ற மனைவியாக ஆக மாட்டேன், நீ ராட்சசனுக்கு போய் ஒரு மனுஷத்திரி போய் அனுபவத்துக்கு ஏற்பட்டவளாக ஆவாளன்னா ஆக மாட்ட, என்னிடத்துல மனச விட்டுடும். உன்னுடைய ஜனங்கள் இருந்துருக்க, அவள்ல எத்தனையோ பேர் அழகா இருக்கலாம், எவ்வளவு பேர் இருக்கலாம், எப்படியோ இருக்கலாம், அவளிடத்துல உன் மனசு வைமா? நமாம் பிரார்த்தயிதும் யுக்தா தும் சித்திமிவ பாபக்ருதி அகாரியன் நமயா காரியம் ஏகபத்னியா விகர்ஹிதம். என்ன பிரார்த்தனை பண்றதுல, என்னுடைய ரெக்வஸ்ட் பண்றது, என் காலில் விழுறது, இதெல்லாம் விட்டுடுப்பா. இது எப்படி இருக்கு தெரியுமா? நிறைய பாப்பெல்லாம் பண்ணிட்டு எத்தனையோ நாள் தபஸ் பண்ண ஒரு மோட்ச சித்தி, தபஸ் பண்ணா வரக்கூடிய மோட்ச சித்தியை விரும்புற மாதிரி இருந்திருக்கு நீ கேட்கறதுன்றது. ஆகையால இது வேண்டாம், நான் அந்த காரியத்தை நான் பண்ண மாட்டேன். நான் எப்பவுமே ராமனை பத்தி நான் நினைக்க மாட்டேன், ராமனை பத்தி தவிர வேற யாரையும் நான் நினைக்க மாட்டேன் என்பதாக சொல்றேன். நம அகாரியம் நமயா காரியம் ஏகபத்னியா விகர்ஹிதம். ஏகபத்னியா விகர்ஹிதம், எனக்கு ஒரே ஒரு பதி தான், அந்த பதி யாருன்னா சாட்சாத் ராமபிரான் தான். அப்படிப்பட்ட பதிவிரத்தையாக இருந்திருக்கிறவளுக்கு நீ நினைக்கிற மாதிரி செய்யறதெல்லாம் ரொம்ப ரொம்ப இழுக்கு, நான் சொல்ல மாட்டேன். ஆகையில இதுல இருந்து, இந்த முயற்சியில இருந்து நீ தவிர்த்துக்கோன்னு சொல்றாளா. அப்புறம் ஒரு நிமிஷம் கொஞ்ச நாள் கழிச்சு யோசனை பண்றாளாம், நான் உனக்கு உபதேசம் பண்ணணுமா? இந்த ஊர்ல வேற யாரானா உனக்கு உபதேசம் பண்ண மாட்டாளா? இந்த ஊர்ல இது இப்படி ஒரு பிறன் மனைவி அழைத்து வந்து நம்மளுடைய அந்த புறத்துல வச்சிருக்கிறது இந்த லங்கைக்கே ஒரு அழிவுக்கு காரணமாக ஆறுதுன்னு யாரும் உனக்கு உபதேசம் பண்ணலையா? இல்ல யாருமே இல்லையா? இருந்துதான் வா பண்ற உபதேசத்தை நீ கேட்கலையா தெரியலையே? இகசந்தோ நவாசந்தி சதோவான் நானுவர்த்தது விபரீதாதே புத்தி ஆச்சாரவர்ஜிதா. உன்னுடைய புத்தி ஆச்சாரம் இல்லாமல் இருந்திருக்கு, எப்படி நடக்கணுமோ நடக்க வேண்டிய முறையில இல்லாததாக இருந்திருக்க. இந்த ஊர்ல யாரும் நல்லவாளா இல்லையா? அவ சொல்ற வார்த்தை தான் நீ கேட்காத இருந்திருக்கியா என்று கேட்கலாம். அப்பவும் அவன் வாய்மூண்டு இருந்திருக்கானோ ஒன்னும் சொல்ல முடியல. ஏவன் துவாம் பாப கர்மானம் பக்ஷந்தின் கிருதா ஜனம் பிராப்தா ரௌத்ர இத்தேவர்ஷிதா. எல்லாரும் ஒன்னு சொல்லிட்டு இருப்பா, ஆனா ஒன்னு சொல்றேன் நானு உனக்கு ஒரு நல்லத்தை நான் சொல்றேன். நான் மீதி பேர்லாம் உன்னையே புகைப்பாடின் இருப்பா, நான் உனக்கு நல்லது. உனக்கு எப்படி என்ன தூக்கிட்டு வந்தையோ அதே மாதிரி கொண்டு போய் ராவணிடத்துல சேர்த்துடு, அதுதான் உனக்கு நல்லது. சாது ராவண ராவேண மாம்சமானய துக்கிதாம் வதேவாதிதயாதார்த்தம் கரணேஷேவ கஜாதிபம். ஒரு காட்டுல பெண்யானைய தொலைச்ச ஒரு ஆண்யான கணக்கு இருந்ததுன்னாக்கா அந்த பெண்யானைய கொண்டு போய் அந்த ஆண்யானையோட சேர்த்துட்டோம்னாக்கா சரியா போயிடும். அத சேர்க்காத கணக்கு போயிட்டாக்கா அது என்ன ஆகும் தெரியுமல்லையோ, அது மதம் பிடிச்சு காட்டையே அழிச்சிடும். அதுதான் இப்ப உனக்கு நிலைய வந்துடும். அது ஆண்யான தேடாத போயிட்டு தேடிட்டு வரும். அந்த நிலைதான் உனக்கு என்ன கொண்டு போய் சீத்தையை கொண்டு போய் ராமனோட சேர்த்துட்டியானாக்கா இந்த லங்கை அழிவடையாமல் நீ பாத்துக்கலாம், இல்லைன்னா லங்கையே அழிஞ்சு போயிடும்பா. இது ஞாபகம் வச்சுக்கோ. ஐயோ அங்க போனா ராமன் என்ன பண்ணுவேரோ என்னமோன்னு பயப்படுறியா நீ? அப்ப சொல்ற மித்ரமௌபைகம் கர்த்தும் ராமஹாத்தானம் பரீட்சதா பந்தஞ்சானிச்சதோரம் துவயாகோ புருஷர்ஷபான் விதித சர்வ தர்மஜ்ஞா சரணாகத வத்சலா தேன மைத்ரி பவதுதே யதி ஜீவிதுமிச்சதி. சீதா பிராட்டி உபதேசம் பண்ற, அங்கேயும் ராவணத்துல ஒரு கிருப அனுகிரகமையும் வந்தே நித்யாத்தனிகிரகம். தன்னையே தூக்கிண்டு வந்தவனாக இருந்தாலும் கூட அந்த ராவணன் விஷயத்திலயும் ஒரு அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறார் சீதா பிராட்டி. ராவணா நீ ஜீவிக்கணும்னு ஆசைப்பட்டேனாக்கா ராமனுடைய திருவடியில போய் சரணாகிட்டு பண்ணு, அவர் காலில் விழுத்தியானாக்கா அவன் விதித்தஸ்தகி தர்மாத்மா, அவர் தர்மாத்மா சரணாகத வத்தலா, அவர் ராவணனே வந்தா கூட அப்பவும் அந்த சரணாகதி பண்ணவனாக இருந்தான்னாக்கா அவனை ரட்சிப்பேன். ஆகையால நீ பொழைச்சு போயிடலான்னு சொல்றாளாம் சீதா பிராட்டி. ஐயோ நான் ராவணன் எல்லா லோகத்துக்கும் நான் ராஜாவா இருந்திருக்கேன், தேவலோகத்துல இருக்கிற தேவதைகள்லாம் என் காலில் வந்து விழுந்துட்டு இருக்கா, சந்திரன் கூட என்ன கேட்டுட்டுதான் பிரகாசிக்கிறது, சூரியன் கூட என்ன கேட்டுட்டுதான் பிரகாசிக்கிறது, இங்க காத்து அடிக்கணுமா இருந்தா கூட எப்படி அடிக்கணும்னு நான் சொன்னனோ அதே மாதிரிதான் காத்தும் அடிச்சுன்னு இருக்கு. அப்பேற்பட்டவன் போய் ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கெல்லாம் அவன் ராஜாவா இருந்தா கூட பரவாயில்ல, ராஜ்யத்துல இருந்து நழுவி ராஜ்ய பிரஷன் ராஜாவில இருந்து வராது, உனக்கு பட்டாபிஷேகம் இல்லைன்னு தெரிஞ்சு காட்டுக்கு அடிச்சுட்டு ஒரு குரங்கோட உட்கார்ந்து இருக்கா, அவங்காலேயே போய் என்ன விழ சொல்லி சொல்ற என்று ராமன் நினைக்கிறானோ என்னமோன்னு சீதா பிராட்டி ஒரு நிமிஷம் யோசனை பண்றான். உன்னுடைய மனசு அவங்க திருவடியில விழுந்து சரணாகதி பண்றதுக்கு இடம் கொடுக்கலன்னா கூட நீ ஒண்ணு பண்ணு, தேன மைத்ரி பவதுதே ஜீவிதும் இச்சசி, ராமன் எனக்கு நண்பனா போன்னு சொன்னார். ஒரு காலத்துல வாலிய நீ பரிபவம் பண்ணணும்னு நினைச்சிட்டு போன, வாலி என்ன பண்ணா உன்னுடைய அவனுடைய வால்ல சுருட்டிட்டு போயிட்டான், ஒரு அட்டைப்பூச்சி மாதிரி உன்னை சுருட்டி எடுத்து போய் கிருஷ்ணந்தையில கொண்டு போய் தள்ளின உதறினான், நாலு சமுதிரத்துக்கும் உன்னை தூக்கின் போயிட்டு அது வரைக்கும் மூச்சு முட்டி போயிட்டு உனக்கு. அப்போ அந்த வாலியோட கூட அன்னி சாட்சிகமா நீ கடைசியில ஒரு நண்பனா ஆனையோ இல்லையோ, அதே மாதிரி நீ தப்பு பண்ணியிருந்தியானா கூட ராமனிடத்துல போனன்னாக்கா ராமர் தர்மத்தை தெரிஞ்சின்றவ, உன்னுடைய மனசு சரணாகதி பண்றதுக்கு இடம் கொடுக்கல, இருந்தாலும் இது வார்த்தை நீ சரணாகதி பண்ற மாதிரி தான் அவர் தெரிஞ்சு பேர், ஆகையால உனக்கு ஒரு ஜீவனத்தை கொடுத்துருவேன், நீ போயிச்சு போயிடலாம். தேன மைத்ரி பவதுதே எதி ஜீவிதும் இச்சதி பிரசாதயஸ்வத்வம் சைனம் சரணாகத வத்சலம் மாஞ்சாஸ்மை பிரயதோ பூத்வா நிர்யாதயிதும் அர்ஹதி. இதுதான் உனக்கு நல்லது, இந்த நல்லத்தை நான் உபதேசம் பண்றேன் நானு என்று சீதா பிராட்டி ராவணனுக்கு உபதேசம் பண்றா. இந்த உபதேசத்தில் அவன் கேட்கிறான்னா என்ன பண்றான்றத நாளைய தினத்துல உபன்யாசத்துல பார்க்கலாம். அந்த சீதா பிராட்டியினுடைய ஒரு பதிவிரதா சிரோமணியாக இருந்திருக்கிற பதிவிரதா தர்மத்தை இங்க நாம பார்த்தோம் இன்றைய தினத்துல. இன்றைய தினம் சுதினம், இன்னைக்கு வருஷப்பிறப்பு, எல்லாரும் வருஷப்பிறப்புன்னு சொல்லினா அந்த இங்கிலீஷ் வருஷத்தை கொண்டாடிட்டு இருக்கா, அது ஏதோ பழைப்புக்காக வர வருஷப்பிறப்பு, இது இங்கிலீஷ் வருஷப்பிறப்பு, அப்புறமா பைனான்சியல் இயர் அப்படின்னு ஒவ்வொன்றும் ஒன்று ஒன்று சொல்லிட்டு இருக்கோம். கிரமமான வருஷப்பிறப்பு, இன்னைக்கு விளம்பு வருஷப்பிறப்பு. அப்பேற்பட்ட இந்த நன்னாளில் ஹனுமாருக்கு காரியசித்தி ஆன விஷயத்தையும் மகாபதிவிரத்தையாக இருந்திருக்கிற சீதா பிராட்டியினுடைய மகாத்மியத்தையும் சீதா பிராட்டியினுடைய உபதேசங்களையும் இன்னைக்கு நாம பார்த்தோம். அந்த ஹனுமாருடைய அனுகிரகம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஆச்சாரிய ரூபத்துல இருந்திருக்கோம். இன்னைய தினத்துல ஆச்சாரியாளுடைய அனுகிரகமும் சீதா பிராட்டியினுடைய அனுகிரகமும் பெருமாளுடைய அனுகிரகமும் நம் எல்லோருக்கும் நல்ல விஷயத்துல புத்தி போகும்படியான ஒரு எண்ணத்தை கொடுக்கும்படியான ஒரு அனுகிரகம் நமக்கு வேணும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். தான் மகிம்மகிஷாணே சுபமஸ்து நித்யம் சுகினோ பவந்து கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.